தெய்வத்தை மேதினியில் சேலார் பயற்பொழியும் திருச்செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் முகனே சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் முகனே சந்ததம் வந்த தொடரால் சஞ்சலம் துந்தி பிரியாதே சந்ததம் வந்த தொடரால் சஞ்சலம் துந்தி பிரியாதே கந்தனென்றென்று துணை நாளும் கண்டு கொண்டன்பு தெடுவேனும் கந்தனென்றென்று துணை நாளும் கண்டு கொண்டன்பு தெடுவேனோ தந்தையின் கொம்பை புணர்வோன் சங்கரன் பங்கில் சிவைப்பாலா தந்தையின் கொம்பை புணர்வோன் சங்கரன் பங்கில் சிவைப்பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குந்தி பெருமாள் செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குந்தி பெருமாள் திருப்பரம் குந்தி பெருமாள்